ஸ்ரீநிவாசம் பரம் பிரம்ம தன்னாம்னஸ்ச குருத்தமான் நாராயணம் ரங்கநாதோ பிரணமாமி புனப்புனஹ. ஸ்ரீநாராயண யோகீந்திர வரதாரிய கிருபாஸ்ரயம் வெங்கேசபாதவினதம் ஸ்ரீநிவாசமுனிம் பஜே. அஸ்மத்தேசிகமஸ்மதீய பரமாச்சாரியான் அசேஷான் குருன் ஸ்ரீமல்லக்ஷ்மணயோகி புங்கோ மகாபூர்ணவு முனிம் யாமுனம் சாமம் பத்மவிலோச்சனம் முனிவரம் நாசம் ஷட்த்வேஷிணம் சேனேசம் ஸ்ரீயம் இந்திரா சகஜரம் நாராயணம் சம்சயே. நமப்பதமிதம் பூயாத் தஸ்மை வேங்கடசூரயே யத்வாகமிருதசேகே சஞ்சீவிதமிதஞ்சகத் பாது பிரணதரக்ஷாயாம் விளம்பமசஹன்னிவ சதா பஞ்சாயுதீம் பிப்ரத் சனஸ்ரீரங்கநாயகா. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வவித்யானாம் ஹயக்ரீவமுபாஸ்மஹே. கூட எல்லாரையும் வழி இல்லாம ஆழ்வார்கள் அவதரிப்பிட்டு அவன் மூலமாக திருத்த வேண்டியதாக வந்து சொல்லியிருக்காரு வழி இல்லை. அதுக்கப்புறம் யோகா பண்ணா ஒரு ராஜா இருக்கு ஆச்சாரி கொஞ்சம் தாழ்ந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் புரிஞ்சு தற்கொழிச்சு நம்மவாக அறியவே சத்ராஜோதிக்கிறார். அதனால தாழ்ந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் ராமாயிருந்தபோது குமார உபதேசம் பண்ணான். ஆனா கீதாச்சாரிய நம்ம சட்டம் அவளுக்கே தெரிய முடியாத எல்லாரும் கூடியிருக்கிற இடத்துல உட்காந்து அவ உபதேசம் பண்ணி தானும் ஒரு ஆச்சாரியாக தான் கீதாச்சாரியான். அதுக்கப்புறம் நம்ம ஆச்சாரிய பண்றது திருமணாளர் அவர் ஆச்சாரத்தில் அவர் ஆச்சாரம் வந்து அவருக்கு தான் அப்படிங்கிறோம்னா நம்ம ஆச்சாரியான சுவாமி தேசியம் அவரை நம்பானது சொல்லி நம்ம ஒரு விஷயமான விஷயத்தை கொடுத்து கொண்டாடுறார். ஏன் அப்படின்னு கேட்டாங்க அவர் மூத்தவர் தான் தம்பி தேசியம் தம்பியே முக்கியம்னா திருமணாளர் எப்படின்னு கேட்டா ஒருத்தருக்கு பேர் வைக்கிறதா இருந்தா அநேகமா பழந்தைகளுக்கு பேர் வைக்கிறதா இருந்தா அப்பா தான் பேர் இருப்பான். இதனால மாமா பேர் வீடுதான் கூட பேர் என்ன வைக்கிறதுன்னு கேட்டு ரமணாத கேட்டு அவருடைய திருநங்களுக்கு என்ன இஷ்டமோ அந்த பேர் தான் பழந்தைகள் இருப்பான் சரியா. அதனால ரமணாத பேர் ரமணாது ரங்கநாதன் ரமணார் அவர் ரெண்டு குழந்தைகளுக்கு பேர் வச்சார். ஒன்றும் திருமணாருக்கு மணிவாகவும் பேர் வச்சார். அப்புறம் இன்னும் நாம் தேசியங்களுக்கு வேளாண் பேர் வச்சார். அதனால குழந்தைகளுக்கு பேர் வச்சிருந்தால தனது தலைவர் தாம் ரெண்டு பேரும் பிறந்தார். அதுல தான் தம்பி அவர் மூத்தவர். அதனால நம் வாரணாவதுன்னு நமக்கு உடல் கொண்டாடினார் சுவாமி. ஆக அந்த அருளாளிய திருச்சந்திரம் திருமணத்தின் ரோடு எத்தோம் அத நாம் வந்து அன்றைக்கு தியானம் பண்ணிட்டு பெருமாளை தான் திருமணிக்கிறோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.